ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்திரம் பஞ்சதசஹ ஸ்லோகஹ. விஸ்வசம்ஹ்ருதி சக்திர்யா விஸ்ருதா புத்தி ரூபிணீ சாவசௌதர்ஷனீ பூயாத் கத பிரசமனீ கதா. பூயாத்துன்ற கிரியாபதம், பூயாத்துன்றது பூசத்தாயாம் அப்படிங்கிற தாத்துவினுடைய ஆஷீர்லிங் பிரதம புருஷா ஏகவச்சனம். உண்டாகட்டும் ஆகட்டும் இருக்கட்டும் அது கர்த்தம். என்னவாக இருக்கட்டும், கத பிரசமணி, கதஹன வியாதி, கதான கதை, கதஹன புல்லிங்கத்துல போட்டா விசர்க்கத்தோட அதுக்கு வியாதின்னு பேரு, நோய் நொடி. பிரசமணி ஷமஹான அலிவியேஷன், அதாவது நோயை போக்குதல் இல்ல ஒரு கண்ட்ரோல் பண்றது. ஷமணின்றது ஸ்ரீலிங்கத்துல ஒரு விஷயத்தை குறிக்கிறது, எது வந்து நோய்களை போக்குமோ. பிரசமணினா பிரகர்ஷேன, நன்றாக நோய்களை போக்கக்கூடிய தீர்க்கக்கூடிய. அப்ப இது கதைக்கு விசேஷமா போடுது, கதான்ற சீலிங்கமா இருக்கிறதுனால கத பிரசமணின்னு போட்டிருக்கார். கத பிரசமணின்னா கதன நோய், நோய்களை போக்கக்கூடியதாக தீர்க்கக்கூடியதாக இருக்கட்டும் ஆகட்டும். யாருக்கு வகா, யுஷ்மாக்கம் வகா, உங்களுக்கு கத பிரசமணி கதா. எது இல்லை யார், சா கதா, அப்படிப்பட்ட கதை, கதான கதை, கதகான வியாதி. சான்றது ஸ்ரீலிங்கத்தில் தத் சப்தம் சொல்லுவோம், பிரதம புருஷா ஏகவச்சனம். அப்படிப்பட்ட கதையானது உங்களுடைய வியாதிகளை போக்கட்டும். அது யாருடைய கதை, சௌதர்ஷனி, சுதர்ஷனஸ்ய இயம் சௌதர்ஷனின்னு தத்திதம். இது சுதர்ஷன் ஆழ்வாருடைய ஒரு விஷயம் இந்த கதை. அது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால சௌதர்ஷனி. சுமித்ராயாக அபத்தியம் புமான் சௌமித்ரிகின்னு லக்ஷ்மணனுக்கு பேர் இருக்கு. அது மாதிரி இவைகள் வந்து சம்ஸ்கிருதத்தில் டெரிவேட்டிவ்ஸ் பேர், ஒரு நவுன்லேருந்து இன்னொரு நவுன் டெரைவ் ஆகும். தசரதஸ்ய புமான் அபத்தியம் தாசரதிகின்னு சொல்ற மாதிரி இது. ஸோ சௌதர்ஷனின்றது சுதர்ஷனஸ்ய இயம், இயம்ன்றது சீலிங்க சப்தத்தை குறிக்கிறது. சுதர்ஷனாவாருடைய அந்த கதையானது, கதை என்னும் ஆயுதமானது உங்களுடைய இல்லை உங்களுக்கு நோய்களை போக்கடிக்கட்டும், உங்களுடைய நோய்களை போக்கடிக்கட்டும். மேல முன்னருக்க ஸ்லோகங்கள் மாதிரியே முதல் ரெண்டு பாதம் வந்து விசேஷணம். யா சக்திஹி, யா விஸ்வ சம்ஹிருதி சக்திஹி புத்தி ரூபிணி விஸ்ருதா, இல்லாட்டி புத்தி ரூபிணி யா விஸ்வ சம்ஹிருதி சக்திஹி விஸ்ருதா. புத்தி ரூபிணி, புத்தினா முன்ன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி சுவாமி வந்து இந்த சிருஷ்டி கிரமத்துல இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அழகாக ஒரு ஒரு ஆயுதம் இல்லை ஒரு தத்துவமாக ஸ்லோகம் பண்ணியிருக்கார், பாட்டு பண்ணியிருக்கார். அதிகார சங்கத்தில் வரைச்சு புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரகிருதி பிரகிருதி மறுவாக மான் தண்டாகன்னு. அப்போ மான் தண்டு, அந்த மான் தான் புத்தி, தண்டுன்றது இந்த கதை. பிரகிருத்திலேருந்து மகத்து, மகத்திலேருந்து அகங்காரன்னு சிருஷ்டிக்கிரமமானது போகும். அப்போ அந்த மகத்து தான் மகான், அதுதான் புத்தி. அந்த புத்தியினுடைய வடிவமாக, அந்த புத்தியினுடைய ரூபமாக இந்த கதையானது இருக்கிறதுன்னு சொல்றார். ஸோ புத்தி ரூபிணி, புத்தேகே ரூபம் எஸ்யாக, புத்தியினுடைய வடிவம் எது கொண்டோ அது, அந்த புத்தி என்ற மகத்து இல்லை மகான் என்கிற தத்துவத்தினுடைய வடிவை உடைய யா, யான எந்த கதை, பின்னாடி சான்னு பார்த்தோம், யா சா, இது ரெண்டும் அன்வைச்சுக்கணும். எந்த கதை, யா கதா, அது என்னவா இருக்கு, விஸ்வ சம்ஹிருதி சக்தி. சக்தினா ஒரு பவர், ஒரு சக்தி. சம்ஹிருத்தினா சம்ஹாரஹா, சம்ஹிருதி ஒன்று தான், அதாவது அழிப்பதற்கு, அழிக்கக்கூடிய, அழிப்பதற்கு சம்ஹிருதி விஸ்வ, விஸ்வம்னா உலகம். இப்போ முதல்ல பூர்வத்தில் ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம், ஆயுதேந்திரேன ஏனேவ விஸ்வசர்க்கோ விரச்சதே, விஸ்வசர்க்கம், விஸ்வத்தினுடைய சர்க்கமானது உற்பத்தியை உண்டாக்குறதுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டது. இப்போ அந்த விஸ்வத்தினுடைய சம்ஹிருதி நாசத்தை ஏற்படுறதுக்கு ஒரு ஆயுதம் தேவையாக இருக்கு. அந்த ஆயுதம் தான் இந்த புத்தி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த மகத்து, மகத் ரூபமாக இருக்கக்கூடிய இந்த கதை. விஸ்ருதான புகழ் பெற்றது, விஸ்ருதான புல்லிங்கத்தில், விஸ்ருதான ஸ்ரீலிங்கத்தில், விசேஷன ஸ்ருதான்னு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா புகழ்பெற்று விளங்கக்கூடிய சௌதர்ஷனி சாகதா வஹ கத பிரசமணி பூயாத்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமா இருக்கு. அன்பயத்தை ஒருபடி பார்ப்போம். புத்தி ரூபினி யா விஸ்வ சம்ஹிருதி சக்தி விஸ்ருதா சௌதர்ஷனி சாகதா வஹ கத பிரசமணி பூயாத். புத்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய, புத்தினா மகத்து இல்ல மகான், அந்த தத்துவ ரூபமாக இருக்கக்கூடிய யா, எந்த எது சப்தத்தினுடைய ஸ்ரீலிங்கத்துல பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யா கதா விஸ்வ சம்ஹிருதி சக்தி, விஸ்வத்தினுடைய சம்ஹிருத்தினா நாசம் அழிவு, அதை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக விஸ்வதா புகழ்பெற்று அஸ்தின்றது அத்தியாகம் பண்ணிக்கணும், விளங்குகிறதோ புகழ்பெற்று இருக்கிறதோ சௌதர்ஷனி சுதர்ஷனசிய இயம் சக்கரத்தாழ்வாருடைய இந்த சாகதா அப்படிப்பட்ட கதையானது பகா உங்களுக்கு உங்களுடைய கத பிரசமணி நோய்களை தீர்க்கக்கூடியதாக புயாத் ஆக கடவது இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் மகத்துவம் ஆகிறது. புத்தி ரூபினி யா விஸ்வ சம்பிருதி சக்தி விஸ்ருதா சௌதர்ஷனி சாகதா பஹ கத பிரசமணி பூயாத். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.